శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాంతదాకృతి యశ్చాకృతి పర్యంతరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందేహే వృందావనకర వల్లవీజన వల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం. శ్రీమద్భాగవతుల గోపికా గీతతో நம்ம அனுபவிச்சிருக்கோம். அற்புதமான ஒரு விஷயம், கண்ணனை காணாததுனால அந்த கோபியர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிரேமைய பகவத் பக்திய வெளிப்படுத்துற மாதிரி வாசுரங்கள் அந்த வார்த்தைகள் வெளிவருது. அதை தான் நாம அனுபவிச்சுருக்கோம். ప్రహసితం ప్రియ ప్రేమ వీక్షితం విహరణం చే ధ్యాన మంగళం రహసితం విదో యా హృది స్పృశః కుహకనో మనః క్షోభయంతిః క్షోభయంతిః. పైన మనసెల్లా ఒరే చంచలపడుతున్నారాకన్నా ఎప్పుడెప్పుడెల్లా చంచలపడుతున్నారో అప్పుడు కేకరారు. ప్రహసితం ప్రియ ప్రేమ విక్షితం విహరణం చే ధ్యాన మంగళం. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி சிரிச்ச உடனே அந்த சிரிப்பே மனசுல நிக்கிறது, அந்த கண்ணனுடைய சிரிப்பே மனசுல நிக்கிறது. அது சிரிச்சுட்டு ஓடி போகிறது இல்ல, கொஞ்ச தூரம் போயிட்டு அப்படி ஒரு திரும்பி பாக்குற அந்த பார்வை, அது என்னமோ பண்றது, என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பார்வை பண்ற காரியம் ங்களம். உன்னுடைய ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு சலனமும் அதை நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நாங்க பார்க்கிறோம். அப்படி நினைச்சு நினைச்சு பார்க்க செய்ய அந்த தியானம் பண்ண செய்ய ஒரு மங்களத்தை உண்டு பண்றதாக இருந்துட்டு ரகசி சம்விதோ ஜாகிருதி ஸ்பிருஷம் ரகசி சம்விதான. இதுல பார்த்தோம்னா ஒரு ரகசியமா சில சங்கேத சேட்டெல்லாம் பண்றாங்க, அது அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவ இப்படி திரும்பி பாக்குறான், இல்ல புல்லாங்குழல்ல ஒரு டியூனை ஓதுறது, இப்படி ஏதோ ஒண்ணு ஒண்ணு பண்றான். இந்த பண்ற காரியத்தை அது யாருக்கு தெரியும் அப்படின்னா ஒருத்தருக்கு தான் தெரியும். அது இன்னொருத்தர் யார் இருக்காளோ அந்த கோபிமாருக்கு தான் தெரியுமே தவிர இன்னொருத்தருக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கவளுக்கு அது என்னத்துக்காக சொன்னா என்னன்றதே தெரியாது. ரகசி சம்விதோ ஜாகிருதி ஸ்பிருஷஹ குஹக நோமனஹ க்ஷோபயந்திஹ. குஹக வஞ்சகனா இருந்துருக்க, இப்படி எல்லாரையும் வரவழைச்சிட்டு நீ பாட்டு போயிட்டே அப்படின்னு சொல்ல சொன்னா, நாங்கெல்லாம் உன்னிடத்துல எவ்வளவு பிரீச்சி வச்சிருந்தோம் தெரியுமா? தினபரீட்சையே நிகில கந்தளை வனருஹானனம் பிப்ரதாவிரதம் வனரஜஸ்வலம் தர்சயன் மோகரும் மனசினஸ்மரம் வீரஜக்ஷசி. தினபரீட்சையே நிச்சயம் ஒன்னே ஒன்னையே நாங்க பார்க்கணும். இதுல வரைச்சு காட்டு மடுமை கட்டுறதுக்கு அனுப்பிச்சுட்டு யசோத பிராட்டி ஐயோ கண்ணன் அனுப்பிச்சிட்டோமே கண்ணன் அனுப்பிச்சிட்டோமேனு சொல்லிட்டு தப்பிப்பா. பத்து மஞ்சள் பூசி பாவைமாரோடு பாடியல் சித்தில் சிரைத்து எங்கும் தீமை செய்து தெரியாமே கற்று தூளியுடை வேடர் கானிடை கன்றின் பின் பிள்ளையை போக்கினேன் எல்லையே பாவமே. இவன் பாத்துக்க இந்த கன்னிமார்கள் எல்லாம் யமுனை இல்ல பேசாமடின்றது அவளோட கூடவே இருந்து இவனை பைத்திய மாட்டோம் அந்த மஞ்சள் பூசணும்னா குனியிடான்னு சொல்லி கண்ணன்னா சொல்லி குனிய சொல்லிட்டு இவன் முதுகுல மஞ்சளை பேசி அவள் குடிச்சுட்டு இருந்துட்டு இருப்பான். அவளோட இருந்துட்டு திடீர்னு அவள்லாம் விளையாடிட்டு மணல்ல விளையாடிட்டு இருப்பான். இந்த மலையாடுல இருந்தே இருக்கச்சு அதுல வீடு கட்டி பிரமாதமா பண்ணிட்டே இருப்பா. குருகுடுன்னு ஓடி வந்து அந்த எட்டி உதச்சிட்டு போயிடுவேறட. ஐயோ கண்ணா கண்ணா இப்படி பண்ணாதரா பண்ணாதரான்னு சொல்ல செய்ய அதை பண்ணிட்டு சிரிச்சிட்டு ஓடிட்டே போயிடுவேன். இப்படின்லாம் இந்த கன்னிமார்களோட விளையாடின்னு இருக்கிற கண்ணனா போய் மாடு மேய்க்கிறதுக்காக கண்ணு மேய்க்கிறதுக்காக வேடர் காலடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன். அதுல ரெண்டு மூணு ஸ்டேஜ் இருக்கு. இது முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருப்போம். அப்புறம் கண்ணுக்குட்டியை மேய்க்கிறதுக்குன்றது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறமா தான் மாடு மேய்க்கிறதுன்ற ஸ்டேஜ். இந்த கண்ணுக்குட்டிக்கு அமைக்கிறதுக்கே அனுப்பிச்சதுக்கே பாவம் யசோதர் திராட்டி ஐயோ இப்படி அமைச்சிட்டனே அமைச்சிட்டனேன்னு சொல்லியிருந்தாவோ. இதே மாடு மேய்ச்சிட்டு வர திரும்பி வர கண்ணன் இந்த காத்தால போயிட்டான் போகச்சு யாரும் ஒன்னும் சொல்ல போறதில்ல. இது கண்ணனை காணமே காணமே காணமேன்னு இவெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கலாம். இந்த பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அது சாயங்காலம் கண்ணன் திரும்பி வர திரும்பி வரச்சே பாக்கிறாளாம். தினபஜேட்களே நீல குந்தளை வனருபானம் பிப்ரதாவிரதம். சாயங்காலம் ஆயிப்போச்சு. சாயங்காலம் ஆனது பாடு நீ என்ன பண்ற நீல குந்தளை ராவிரதம் வனரஜஸ்வலம் குரோரஜரிதம் வனருபானம் நீல குந்தளைகி ஆவிரதம். அதாவது இந்த வண்டுகளுடைய கூட்டங்கள் வண்டெல்லாம் கண்ணங்கரையில்னு இருந்துருக்கும். அந்த மாதிரி கண்ணங்கரையில்னு இருந்துட்டு இருக்கிற முடியோட அப்படியே மூஞ்செல்லாம் மறைஞ்சு இருந்துட்டு இருக்கலாம். அதோட எங்க பார்த்தாலும் முகத்துலாம் காட்டாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கங்க காட்டுல விளையாடிட்டு இருந்தது. காட்டுல மாடு மேய்ச்சிருந்தது. மாடு எங்கேயான ஓடி போயிடுச்சுன்னா அதுக்கோசரம் திருப்பிந்து திருப்பி போறது இப்படி வரைச்சே எங்க பார்த்தாலும் முகத்தெல்லாம் அந்த காட்டனுடைய ரஜஸ்து அந்த ஒரு அந்த தூசி படிஞ்சு இருக்கான் உடம்பதெல்லாம். அது மாத்திரம் இல்ல, அது அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா இது எல்லாம் தாமரபக்கம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா காட்டுல போய் எங்கடா தாமரபக்கமா இருக்க போறது அப்படின்னா காட்டிலேயே தாமரப்பட்டம் இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த திருமுக மண்டலம் தாமரப்பட்டம் மாதிரி திருமுக மண்டலமாக இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த திருவடிய அந்த எம்பெருமானு பார்த்து அந்த காட்டிலேயே இருக்கக்கூடியதான புட்பங்கள்லாம் தரிசென்று அங்க வந்து வரையான். அந்த கண்ணனை பார்த்த உடனே இவ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறதான். இவ தன்னை மறந்து இருந்து இருக்காளாம். காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்து மறியோடி காற்கோடல் பூச்சோடி வருகின்ற தாமோதரா கற்று தோழிகான் உன்னுடம்பு கற்று துவிகான் உன்னுடம்பு. உன்னுடம்பு மொத்தம் எப்படி இருக்கு? இந்த கண்ணு பின்னாடி போனாக்க அது கண்ணு கிளம்பி கிளப்பிட்டே போகும். அங்கங்க அந்த தூள் மொத்தம் உடம்பு மொத்தம் பரவி இருந்துட்டு இருக்கா. வனருஹானனம் பிப்ரதாவிரதம். இது ஆழ்வார் பாசுரத்துக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த மகர்ஷியினுடைய ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகம் தான் இதெல்லாம். பேடைமயற்றாயல் பின்னை மணாளலாம் நீராட்டமைத்து வைத்தேன் ஆடி அமுது செய் அப்பனமுண்டிலன் உன்னோடு உடனே குண்பாகம். இது யசோத பிராட்டி சொல்லி சொல்ற. ஐயோ அப்பா இன்னும் சாப்பிடல, நீ சாப்பிட உனக்கோசம் தான் வெந்நீர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அதையால நீ வாடாப்பா கண்ணா அப்படின்னு சொல்லி அவ அம்மா சொல்லி சொல்ற. ஆனா தோழிமார்கள் சொல்ற வார்த்தை தானே, இப்ப அம்மா சொல்ற வார்த்தையே நமக்கு தேவையில்லையே. அவ என்ன சொல்லி சொல்றா அப்படின்னா தோழிமார்கள் எல்லாம் சொல்லி சொன்ன வள்ளி நன்னிதழன்ன ஆடை கொண்டு வசையர திருவரை விரித்தொடுத்து பள்ளி நுண்பற்றாக உடைவாள் சாத்தி பனை கற்றுந்தி பலதழை நடுவே முல்லை நன் மறுமலர் வெங்கமலர் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே எல்லியம் போதாக பிள்ளை வரும் எதிர் நின்று அங்கு இனவளை இழவேன்மினே. இந்த கண்ணன் விஷயத்துல ஒரு காமத்தை கொண்டு இவரை விடமாட்டேன் விடமாட்டேன்னு இருந்துருக்கிறவளாக இருந்துருக்கான். இது சொல்லத்தே ஒன்னும் நிலாவளை கிடந்து துகிலேந்தி இளமுலையும் என் வயசம் அல்லமேன்னு சொன்ன. எதுவுமே என் வசத்துல இல்லைன்னு இப்படி கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு வரத்தை அனுபவிக்கிறா. அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல சொல்றா. பிரணத காமதம் பத்மஜாத்விதம் தரணி மண்டனம் ஹேஜமாபதி சரண பங்கஜம் சந்தமஞ்சதே ரமணநஸ்தனேஷ்வர்மயாதிபம்னே. ஆதி வியாதி அப்படின்னு ரெண்டு. ஆதின்றது மனசுல வரக்கூடிய சிரமங்கள், வியாதி அப்படின்றது உடம்புல வரக்கூடிய சிரமங்கள் வியாதி. இந்த ஆதிய போக்கடிக்கணும் அப்படின்னா உன்னுடைய திருவடியை என் மனசுல என் ஹதயத்துல வச்சேனாங்க, என்னுடைய மனசுல வரக்கூடிய ஆதி போகும் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னா, அப்ப பிரணத காமதம் யாரெல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருவடியை செய்கிறாளோ அபீஷ்ட பிரதானம் அவ விரும்புறதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த பெரிய பிராட்டியார் மலர் மொழி கைவரடும் மரபோதி சிவந்தனன்னு அந்த பெரிய பிராட்டியாரோடு அச்சிதமாக இருந்திருக்கு. அது மாத்திரமல்ல பிரம்ம பூஜிதம் தரணி மண்டலம் தேயம் ஆபதி அந்த பூமிக்கு ஆபரணமாக இருந்திருக்கு. ஆபத்து வந்ததுன்னா இப்ப தியானம் பண்ணணும். எதை தியானம் பண்ணணும்னா பெருமாள் மொத்தம் தியானம் பண்ணணும். ஆனா பெருமாள் திருவடியை தியானம் பண்ணா போருமா. சரண பங்கஜம் அந்த சரண பங்கஜம் தான் இருக்க, அதுதான் என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதி மனோவியாதி இருக்க, அதை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகையால அதை நீ என் மனசுல என்னுடைய ஹிருதயத்துல உன் திருவடிய வைக்கணும்னு கேந்திரா. எனக்கு நீ வராதுனால ஒன்னும் விசாரம் இல்ல, ஆனா இப்படி அதிமிருதுவாக இருந்துருக்கிற அப்படி சுகுமாரமாக இருந்துருக்கிற அந்த திருவடி போய் காட்டுல அல்லாடுறதுன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸ்ருதியுகாயதே த்வாம் அபஸ்யதாம் குடில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜட உதீக்ஷதாம் பத்மகுத்கிருத்ஷாம். ஸ்ருதி யுகாயதே அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த ஒரு க்ஷணம் நீ கிளம்பி போயிட்டேனாக்க ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு யுகமா எங்களுக்கு ஆர்ந்துன்ற. அடதி எத் பவான் அன்னிகானனம் காட்டுல வெயில்ல நீ போய் மத்தியானம்லாம் மாட்டு பின்னாடி அல்லாடி கிடைக்கிறீங்க. உன்னுடைய விசிலேஷத்தினால உன்னுடைய பிரிவுனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு க்ஷணம் திருட்டி. ஒரு ஸ்ருதின்றது கணம், கணத்திலையும் ஒரு பாதி, அது யுகமாக இருந்துருக்கு. உன்னை பார்க்கறதுனால அந்த தினாந்தத்துல சாயங்காலம் உன்னை பாக்குற பாரு. அப்ப பார்க்கச்சே கூட்டில குந்தலம் ஸ்ரீமுகஞ்சதே அந்த ஸ்ரீமத் முகமாக இருந்துருக்கிறது ஈஷம் எல்லாருக்கும். அதாவது நிமேஷம் மாத்திரம் அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜடபு தீட்சதாம் பத்மகிருத்தாம் அந்த தரிசன சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, அதுக்காக தான் நான் எங்கிட்டு இருக்கோம். ஆகையால அப்பா கண்ணா நீ வந்து சேரு, இப்படி ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னும் கடைசியில ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. நாங்கெல்லாம் வெக்கத்தை விட்டு நாங்க வந்திருக்கோம், இப்படி எங்களை ஏமாத்திட்டு நீ போனேன்னா உனக்கே அது தர்மமானத யோசனை பண்ணிப்பாரு. அச்சுதாங்க கதிவிதஸ்தமோஹிதாஹ கிதவ யோஷிதஹ கத்யஜென்னிசி. இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீய, நீ பண்ணின மாதிரி காரியத்தை யாரான பண்ணுவாடா, லோகத்துல பண்ணுவாடா, யோசனை பண்ணி பாரு. பின்ன பதிசுதான்வய பிராதிருபந்தவானே, கணவனை பழுதை விட்டுட்டு ஓடி வந்துருக்கும், கணவனை விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம், அண்ணன்மாரை விட்டு வந்திருக்கோம், தம்பிமாரை விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம், பந்துக்களை விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம். நாங்க அவெல்லாம் எங்க போறோம் எங்க போறேன்னு கேட்டுட்டே இருக்கான். மாத்தீங்க, அவ சொல்ற வார்த்தையெல்லாம் காதல பாதிக்காத உன்னுடைய காந்தரமான அந்த கானரூபமாக இருந்திருக்கிற அந்த புல்லாங்குழல் ஓசையினால மோகத்தை அடைந்து ஓடி வந்துட்டோம் நாங்க எல்லாரும். எப்படி வந்திருக்கோம், தேந்தி அச்சுதாங்க தாகே அச்சுதா உங்ககிட்ட எல்லாரும் வந்திருக்கோம். இப்படி எல்லாரையும் விட்டுட்டு உன்னையே சரணமாக அடைஞ்சி வந்திருக்கிற, அதுவும் அபலையாக இருந்திருக்கிற பெண்ண கத்தியதே நிசி, இந்த பாதராத்திரியில யாரனா விட்டுட்டு போவாளா? உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு? தெரியாதா இப்படியா விட்டுட்டு போறது அப்படின்னா, ரகசி சம்வீதம் ஹிருச்சயோதயம் பிரஹசிதானம் பிரேம வீக்ஷணம் கிருஹதுரஸ்ரியோ வீக்ஷ தாமதே முஹூர்த்தி ஸ்பிருஷா முஹ்யதே மனஹ. அதனால நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் உங்க இடத்துல, ரகசி சம்வீதம், நீ ஒரு ரகசியத்துல ஒரு சங்கேதத்தை பண்ணின, அது என்னாச்சு? அந்த சங்கேதம் வந்து எங்க மனசுல காமத்தை வளர்த்துது, அதோட இல்லாத கூடி வந்துட்டோம் அந்த சங்கேதத்தை வச்சுட்டு. எங்க பார்க்கவும் பார்த்ததும் பிரகசிதாசனும் பிரேமீஷனும் பிரகசிதானனும் ஒரு சிம்பிள் சிரிப்போட பார்க்கவும் பார்த்தோம். பிரகதுரஸ்ரீயோ வீட்சிய தாமதே, இப்போ ஸ்ரீய லட்சுமியாக ஸ்தானம் போதமாக இருந்திருக்கிற பிரிய விசாலமான மாதவுடையவன் இதை பார்த்துட்டு அஸ்மாக்கம் அதி எங்களுக்கு ரொம்ப பிரகன்றது வருது. அப்போ எங்களுடைய மனசு மொத்தம் மோகத்தை அடையிறது. அட நீ போனா போற, நம்ம பழையபடி ஆத்துக்கு போய் சேவோம் அப்படின்னாக்கா மனசு ஒத்துக்க மாட்டேன்றது. கண்ணா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கூர்பாதிபிரமதிஷன்ன. அந்த கண்ணன் இடத்துல வச்சிருக்கிற மோகமாவது கொஞ்சம் நஞ்சாவும் இல்லை. அப்படியே ஆயிடற பேரும் சொல்ற, அவ அழுதுண்டே சொல்லி சொல்ற வார்த்தை வந்து இதுதான் சொல்லி சொல்றா கல்வி இல்ல. ஹே பிரியா அப்படின்னு சொல்லி கண்ணனை பார்த்து, ஹே பிரியா அப்படின்னு உங்களுடைய ஒரு சுகுமாரமான இருந்திருக்கிற ஒரு திருவடி, எத்தே சுஜாத சரணாம்புருகம் தனேஷு பீதாசனை பிரிய ததீமகி கஷ்டேஷு தேன அடவீம் அட்டசி. அந்த காட்டுல போய் அந்த காலோட அந்த திருவடியோட இப்படி நடந்துட்டு போறிய, அடவீம் அட்டசி அப்படி போயிட்டு இருக்க, நீ அதோட எப்படி பசு பின்னாடி போயிட்டு இருக்க, நீ பசுகளுக்கு பசுக்களை ஒன்னு பின்தொடரும்படியாக பண்றியோ இல்ல நீ பசுக்கள் பின்னாடி போறியோ எப்படியோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. தத்யதே, எனக்கு அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தை உண்டு பண்றது. ஏன்னா கூர்பாதிபி பிரமதிபி பவதாயுஷான்னா, அங்க போகச்சு அங்க அந்த பருக்காங்கல்லுன்னு சொல்லுவா, அந்த கல்லுல நடந்தோம்னாக்கா முள்ளு குத்துற மாதிரி இருக்கும், இது நாவல் பக்கத்துக்கு போனா தெரியும், கொளத்தங்கரைக்கு போச்சு பார்த்தோம்னாக்கா அந்த வெறும் காலோட நடந்து போனோம்னாக்கா அப்படியே அந்த பறக்காங்கல்ல அப்படியே முள்ளு குத்தும் மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த காட்டுல இந்த சுகுமாரமான திருவடியை கொண்டு வந்து எப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க கண்ணா, இந்த திருவடிக்கண்ணா எப்படிதான் இந்த சிரமத்துக்கு எப்படி பரிகாரம் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கால் எல்லாம் சில சமயத்துல இந்த ரணமா ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு உப்பு காப்பணம் போடுறது, அப்புறமா தவிடு வறுத்து ஒத்துறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அந்த உப்பை சுட வறுத்துட்டு அந்த திட்டமான சூடோட அந்த துணியில கட்டிட்டு அப்படியே தட்டி தட்டி தள்ளி தள்ளி வச்சோம்னாக்கா அந்த வலி எல்லாம் போகும். தவிடு வறுத்து அதை திட்டமான சூடோட வச்சு அந்த இடத்துல சில இடங்கள்ல அந்த வலி இந்த முள்ளு குத்திட்டு இந்த மாதிரி காலில் ரொம்ப சிரமமா இருந்ததுனாக்கா அந்த காப்பணம் போட்டோம்னாக்கா அது வந்து அப்படியே நமக்கு ஒரு மிருதுபாவத்தை ஏற்படுத்தி அந்த வலியெல்லாம் போக்கடிச்சு ரொம்ப பழைய நிலைக்கு வரும்படியாக பண்ணும். இப்ப கண்ணனுடைய திருவடி காட்டுல போய் அந்த பக்கங்கள்ல அது மாட்டு பின்னாடியோ மாடு பின்னாடியோ பின்னாடியோ எப்படியோ போய் போய் காலெல்லாம் வலிக்க போதும் அதுக்கு. இந்த வலி எல்லாம் போகணும்னாக்க ஒரே ஒரு காரியம் பண்ணுமே, தனேஷு மேதாஷ்டனை பிரியத தீமகி கக்கசேஷு, எங்களுடைய மார்பகம் ரொம்ப திருடமாக இருந்திருக்கு, நிபிடமாக இருக்கிற அந்த மார்பகத்துல உக்கால வச்சு எனக்க அது மட்டும் சூடா இருந்துருக்கு, அந்த சூட்டுக்கு தனிச்சதுன்னா அந்த திருவடி பட்டதுன்னாக்க உனக்கும் பரம பௌக்கியமாக இருக்கும் எங்களுக்கும் அது பரம பௌக்கியமாக இருந்துருக்கும். உனக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்றதுக்காக தான் நான் உன்ன பிரார்த்தனை பண்றோன்னு இவா இத்தனை பேரும் சேர்ந்து கெஞ்சற. கண்ணனால அப்பப்போ ஏதோ சிக்ஷை பண்ற மாதிரி பண்ணுவேரே தவிர இவெல்லாம் கதறி அழுதாள்னாக்கா இது கோப்பியா பிரகாயந்தியா சித்திரஸ்தான் ஒருதுகும் சுஸ்வரம் ராஜன்னு கிருஷ்ண தர்சனம் லாபத்தான் எல்லாரும் ஒவ்வொன்று அழகாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகாரமான கண்ணனுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தி ஐயோ கண்ணா கண்ணா கண்ணா என்ன சொல்லிட்டு நீ எங்க விட்டு போயிட்டியே விட்டு போயிட்டியேன்னு சொல்லி ஒவ்வொன்று அழறணும். அது அழுத பார்த்த உடனே கண்ணனால அதை கேட்டுருக்க முடியலையா, என்பதாக சொல்லி சொல்ற எப்படி பண்ண அந்த பெருமாள் தனக்கே உண்டான லட்சணத்தோட பீதாம்பரதரஸ்ரக்வி பீதாம்பரத்தை உட்கண்டு பெருமாள் சேவைக்கிறாராம். சாட்சான் மன்மத மன்மதா, மன்மத மன்மதா மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்திருக்கிற அந்த கண்ணன் சேவைக்கிறான். இப்ப இத்தன் திடீர்னு கண்ணன் மறைஞ்சு போயிட்டேன், இப்ப அதே கண்ணன் பட்டாயிடம் விடுத்துண்டு பொல்லாங்குழலோடையும் தலையில வந்து மயில் தொகை வச்சுட்டோம் பெருமாள் சேவை சாக்கிறேன். அவரை பார்க்கறா தம்விலோக்கியாங்கே சர்வா தன்வகா பிராணமிவாகதம், அந்த பிராணம் போயிட்டு பிராணம் வர மாதிரி வந்த மாதிரி இருந்துதான் இத்தனை காணாத கண்ணன் வந்த உடனே அவர் எல்லாருக்கும் அப்பா எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறாராம். ஒவ்வொருத்தரும் பாக்குறாராம் அந்த கண்ணனுடைய முக லாவண்யம் அப்படியே அந்த திருமுக மண்டலத்துல இருந்து பெரு அதாவது அமிர்தம் பெறுகிற மாதிரி இருந்துருக்கு. அந்த கண்ணாலேயே அந்த அமிர்தத்தை பெருகு பருகுகிறார்களாம். அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற நாதிருப்பின் சந்த சரணத சரணம் என்றான், சத்துக்களுக்கு எம்பெருமானுடைய திருவடியை எவ்வளவு அனுபவித்தாலும் அது போருன்ற எண்ணமே வராது, மேல மேல அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண்ணனையே பார்த்துட்டே இருக்கான சில பேர். இப்ப கண்ணன் காணாத கண்ணன் கண்டாகி போச்சு. இப்போ பார்த்த உடனே ஒவ்வொருத்தருடைய நிலையும் எப்படி இருக்குன்றத பாக்குறான். காசித் பராம்புஜம் கராம்புஜம் சௌரேகே ஜகிரேன் ஜலினா முதா. அந்த கண்ணனை பார்த்த உடனே ஒருத்தி ஓடி வரானா, இந்த ரெண்டு கையாலையும் பிடிச்சு கண்ணனுடைய கையை அப்படியே பிடிச்சுக்கிறாரு. இன்னொத்தி பக்கத்துல இருந்து வரானா, இந்த பக்கத்துல இருந்து வரானா, அந்த கண்ணனுடைய கையை தூக்கி தன் தோல் மேல போட்டுக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே கண்ணன் அப்படிதான் அங்க விஹரிச்சா, இவனோட விளையாடினான். அதை நினைச்சிட்டு அதே கண்ணன் தானான்னு பாக்கிறதுக்காக அந்த கண்ணனை கையை தூக்கி தோல்ல பார்த்து போட்டு பாத்துக்கிறான். இன்னொத்து அங்கிருந்து வரலாம், கை கூப்பிண்டே வரலாம். அந்த கண்ணன் வாயில வெத்தலை பாக்கு போட்டு இருக்கேன், அந்த வெத்தலை பாக்கு போட்டு இருக்கிறத அது எதெல்லாம் உமிய மாட்டானான்னு கைய அப்படி பிடிச்சிட்டு வரையறான். இதெல்லாம் வந்தாச்ச இந்த பொன்வெட்டில் பிடிக்கிறதுன்னு ஒரு வட்டம் திருமலையில இன்னைக்கும் பார்ப்போம். பெரிய கருட சேவை பெரிய உற்சவங்கள்ல பார்த்தோம்னாக்க ஒருத்தர் வெத்தலை பொட்டி வச்சுட்டு அதுலயே அதுக்கு பெருசா மக்கமா அது பட்டெல்லாம் ஒரு திண்டு மேல எல்லாம் அந்த இது மாதிரி பரிவட்டம்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். அந்த வாகனத்து மேலேயே நின்றுட்டு இருப்பான். அந்த பெருமாள் பக்கத்துல அந்த பொன்வெட்டில பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். இது குலசேகர் பாரித்தது. அது அந்த மாதிரி இன்னொத்தி அங்கிருந்து ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு அங்க நிற்கிறாராம். இன்னொத்தி பாக்குறாளாம், ஏகா ததங்கு கமலம் சந்தப்தா தனையோ ரதாத்து ஏகா பிரபுதி மாபட்டியா பிரேம சம்பரம்ப விஹ்வலா அப்படின்னா. புத்தி என்ன பண்ற, அங்கிருந்து அந்த திருவடியை தூக்கி தன் மார்மையில வச்சுக்கிறான். இது எல்லாம் அந்த பிரிவுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஒரு சம்சலேஷத்தினால ஏற்படுது. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் ஆகும். நான் தஞ்சாவூர்ல சின்ன பையனா இருக்கிச்சு, ஏழாம் கிளாஸ் வாசிக்கிச்சு. இந்த பூண்டி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல பெரிய ஸ்ட்ரைக், ஏதோ பெரிய அமைப்பான ஸ்ட்ரைக். அந்த பசங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர அடிச்சுக்கிறது, இது பண்றது, அது அந்த மாதிரி ஏதோ பெரிய இது நடக்கிறது. அப்போ இத நான் குடுத்தன இருந்த ஆசில இன்னொரு அசு பையன் வந்து அந்த காலேஜில் வாசிருந்தான். நான் சின்ன பையன், அவ பெரியவர் தான், அவரை என்ன காட்டலாம், ஒரு எட்டு வயசு பெரியவராக தான் இருந்தப்ப அந்த பையன் வரல. சாயங்காலம் 5 மணியாச்சு, 6 மணியாச்சு, 7 மணியாச்சு, என்னாச்சுன்னு தெரியல. இப்ப மாதிரி எல்லாம் அப்போ கிடையாது. எங்க போய் யார போய் தேடுறது என்ன பண்றதுன்னு தெரியாத ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கா. ஒரு 8 மணி இருக்கும், 7.5 மணி, 8 மணி இருக்கும். அந்த பையன் டவுன் பஸ்ல இறங்கி வரான். எங்க ஆட்டுல இருந்து டவுன் பஸ் கொஞ்சம் தூரம், இந்த பக்கத்துலயே தான் இருக்கு. அது கொஞ்சம் டவுன் பஸ்ல இருந்து இறங்கிட்டே பார்த்தா தெரியற ஒரு இது. அந்த சன்னிவேசத்துல அவனுடைய அக்கா அம்மா அண்ணா தங்க ஒவ்வொருத்தரும் நடந்த ஒரு விதம் பார்க்கணும். அவ அம்மா அந்த பையன் இறங்கி வரான், பாதி தரும் நட்ட நடுவில் வரான். வரைச்சு அந்த பையன் அப்படியே கட்டி கேட்பான், கட்டிட்டு போன்னு அழறான். இந்த பையன் வந்துட்டானேன்னு ஒரு சந்தோஷம். என்னாச்சோ தெரியல, நாளைக்கு பேப்பர்ல தான் பாக்கணுமோ தெரியல அப்படின்னு நினைச்சுன்றது போக, பையன் முழுஷா வந்த உடனே ஒரு சந்தோஷம், கட்டிட்டு போன்னு அழகான். அந்த தங்க இருக்கு அங்கேருந்து வருது. அந்த கைய பையனை பார்த்து அந்த பையனுடைய கையை எடுத்துட்டு அப்படி பாக்குறது. அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு, அந்த தங்க, அந்த பொண்ணு கையை பிடிச்சுக்கிறது, இது அண்ணாதானா அப்படின்னு சொல்லிட்டு அது பாக்குறது. அந்த அக்கா பாக்குறான் தானே அங்க இருந்திருக்கவள், அவள் என்ன பண்றா அப்படின்னா அந்த கண்ணத்தை தடவி பாக்குறா அந்த பையனை. இது ஒவ்வொன்றும் அந்த உணர்ச்சியினுடைய ஒரு பெருக்கு. அப்பாவா வார்த்தையே வரல, இவ பண்றது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கேன், வயசானவர் பாவம், அவர் வார்த்தையே வரல, அப்படியே கண்ணு ஜலம் வருது, அப்படியே பார்த்து நிற்கிறேன். இதுதான் அங்க நடந்தது. அது இதுதான் இங்க நடக்கிறதும் அதே நிகழ்ச்சி தான். ஒத்தி வந்து பாக்குறான், கண்ணனை கையை பிடிக்கிறான், ஒருத்தன் கண்ணன் தோளை பிடிச்சுக்கிறான், ஒருத்தன் கண்ணனை ஆலிங்கனம் பண்ற, ஒருத்தன் கண்ணன் திருவடியை கொண்டு வந்து தம் மாரில வச்சுக்கிறா, பொத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இன்னொத்தி என்ன பண்றான் தெரியுமாவோ அப்படின்னா, ஏகா பிரகுடி மாபத்ய பிரேம சம்பிரம்ப விஷ்மலா கந்தி வைக்ஷ கடாக்ஷேண சந்தட்டதசனத்ததா. இவ எல்லாரும் ஓடி வந்து தொட்டு தொட்டு பார்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ அங்கே ஒரு பார்வை பாக்குறாளாம், என்னடா கண்ணா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, உன்னையே நினைச்சுட்டு நாங்க மொத்த பேரும் வந்திருக்கோம், நாங்க எங்களை விட்டு பாத ராத்திரியில ஏமாத்திட்டு போயிடுறியா, இப்படி கூட பண்றதுதான் உனக்கு தர்மமாயிட்டு, இதுக்காக தான் நீ வந்து புன்னாங்குழல் எடுத்து வாசிச்சியா, இப்படிதான் ரகசியத்துல ஒரு சங்கேதம் பண்ணதெல்லாம் எங்களை விட்டுட்டு போறதுக்கு தானா, எங்களை அழ விட்டுறதுக்கு தானா இது, இப்படி எல்லாம் நினைச்சிருந்து அப்படி ஒரு பார்வை பாக்குறாங்களாம். அந்த பார்வையிலேயே கண்ணன் கூனி குறுகி கூசி போயிட்டாராம் அவர். அதுதான் இந்த இடத்துல பார்த்தோம், மீது பேருக்கும் அவளுக்கும் ஒரு வித்தியாசம் இது. அபீதமபி நாசிருப்பியத்தை சந்தோஷ சரணம் யதா அப்படின்னு மத்தி கண்ணனையே பார்த்துட்டு இருக்கா. எவ்வளவு நாள் பார்த்தாலும் அது அப்படியே அதுல ஒரு திருப்தி இல்லாத இருந்துட்டு இருக்கா. இப்படி அந்த கண்ணை இமைக்கிறதுக்கே மறந்து போயிட்டாங்க, அப்படி பார்த்துட்டு இருக்காளாம். இதுக்கு இந்த விசலேஷத்துக்கு அப்புறமா வர சம்ஸ்லேஷம் இருக்க அது ரொம்ப ரொம்ப போக்கியமா இருந்துட்டு இருக்கும். முதல்ல இருக்கிறத காட்டிலும் இப்ப கண்ணனை பார்த்து சொல்லி சொல்ற, வியாரோசாத் அதிகம் தாத்தா புருஷா சக்திபிரி யதாம் தாபிகி விதூத சோகாபிகி பகவான் அச்சுதோ விரதாம் தா சமாதாய காளிந்தியா நிர்வித்த புலின விபுகோ விகசன் குந்த மந்தார சுரப்தனில ஷட்பதம். அவள்லாம் சொல்லச்சுமா, உங்களை எல்லாம் விட்டுட்டு போனோன்றது ஒண்ணும் இல்ல, உங்க மனசுல எப்பவும் நான் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விசேஷத்தை நான் ஏற்படுத்தினேன் தவிர எனக்கு உங்களை விட்டுட்டு போனோம்னா எண்ணம் கிடையாதுன்னா ஏதோ ஒரு பிரகாரமா கண்ணன் சமாதானப்படுத்துறேனா. அப்போ அவ வந்துட்டா, வந்த உடனே அந்த காளிந்தி நதிக்கரையில எல்லாரும் உட்காந்து மறுபடியும் ராசக்கிரீடம் பண்ணணும். அதுக்காக கண்ணன் உட்காரணும், உட்கார்றதுக்கு எந்த இடத்துல பண்றது, எங்க உட்காருது அப்படின்னு பார்த்தாலாம், இவ எல்லாரும் மேல் உத்திரியம் இருக்கு, அந்த உத்திரியத்தை தூக்கி போட்டாலாம். ஸ்வைருத்தரியேகி குஜகம் குமாங்கிதேகி அஜீகிருஷ்ணன் நாசனம் ஆத்மபந்தவே, ஆத்மபந்துவாக இருந்திருக்கிற அந்த கண்ணனுக்கு ஆசனம் கல்பிச்சா அதுல உட்காண்டான் கண்ணன். அப்ப சொல்லி சொல்றேன், சகாச கோபி கோபி பரிஷத் கதம் அச்சித திரைலோக்கிய லட்சுமேக பதம் வபுர் கதம். மூணு லோக்கத்திலையும் ரட்சிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற அவரை பாக்குறார். அப்ப கோபிகள்லாம் சொல்றாளாம், ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு ஒரு சந்தேகம் கண்ணா, அந்த சந்தேகத்தை நீ போக்கடிக்கணும் அப்படின்னா. பஜதா மூணு கேட்டகரியாக லோகத்துல மனுஷால் இருக்கா, பஜதா அனுபஜன் கேக்கே ஏகா ஏதத் விபர்யயம் நோபயாச்ச பஜன் தன்யஹா ஏதன்னோ புரூஹி சாது போகோ அப்படின்னா. ஒரு சிலர் என்ன பண்றாருன்னா, தாம் அவரை அடைஞ்சாக்கா அவ நம்ம அடையிறா அப்படின்னா, தாம் ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் பண்ணாக்கா அவ நமக்கு ரெசிப்ரோக்கெல்லாம் உபகாரம் பண்றா. ஒரு சிலர் என்ன பண்றா, அவ ஒண்ணுமே பண்ணாட்டா கூட அவளுக்கு உபகாரம் பண்றவாளாக இருந்துட்டு இருக்கா. இன்னும் சில பேர் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, உபகாரம் பண்ணினவாளை கூட நினைக்கிறது கிடையாது, அப்படி இருந்துட்டு இருக்கா. இப்படி மூணு விதமாக இருந்துட்டு இருக்கா. அதாவது இவர்கள் கண்ணனை நினைக்கிறேன், கண்ணன்களும் நினைச்சாக்க, கண்ணனும் இவரை நினைக்கிறேன்னாக்கா, அது ரெண்டும் சரியா போயிடும். இவர் கண்ண இவாள்லாம் கண்ணன்னு நினைக்காத இருக்கச்சே கூட பெருமாள் நம்மள நினைக்கிறேன் அப்படின்றது இது அடுத்த கேட்டகரி. பெருமாள் நம்மள நினைக்கச்சே கூட பெருமாளும் நாம நினைக்காத இருக்கிறதுன்றது இருக்க இது மூணாவது கேட்டகரி. இப்படி மூணு கேட்டகரி இருந்துருக்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியலையே சொல்லு அப்படின்னு கேட்கிறார். மிதோ பஜந்தி ஏதாக சுவார்த்தை காந்தோத்தியமாசித்தே நடத்த சௌரதம் தர்மா சுவார்த்தார்த்தம் தப்பினான் என்றா. இவன் உபகாரம் பண்ணா அவன் பிரத்ய உபகாரம் பண்றதுன்றது இது சுவார்த்தம், ஏதோ தனக்காக பண்ணினதாக ஆறுதே தவிர இது பிறருக்காக ஒன்னும் பண்ணினதா ஆகாது, இதுல ஒரு பெரிய விசேஷம் இல்லைன்னு அர்த்தம். பஜந்தி அபஜதோ ஏவை கருணா பிதரோ யதா அப்படின்னா, அவா நம்மள்கிட்ட பிரீத்தியா இல்லாட்டா கூட இவா பிரீத்தியாக இருந்துட்டு இருக்கா. இதுக்கு மூல காரணம் கருணைதான். அப்பா குழந்தைகள் இடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்க, இந்த குழந்தைகள்லாம் அப்பா உண்ட ரெசிப்ரிகேட் பண்ண போறான்றதுக்கோசரமா அவர் பிரீத்தியா இருந்துட்டு இருக்கே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த குழந்தைகள் இடத்துல பிரீத்தியா இருக்கணும்ன்றதுக்காக பிரீத்தியா இருந்துட்டு இருக்கு. தர்மஹா நிரபவா தோத்ர சௌஹ்ருதந்து சுமத்ரிமஹா, இந்த இடத்துலதான் தர்மம்ன்றது அப்பவாதம் இல்லாமல் இருந்திருக்கு, அந்த சுஹ்ருத் பாவமும் வெளிப்பட்டதாக இருந்திருக்கு. பஜதோபி நவை கேஜித்து பஜன் அபஜதா அப்படின்னா, அவள் போய் அடைந்தா கூட அவ திரும்பி ரெசிப்ரிகேட் பண்ணாத சில பேர் போறாள். அவ யாரு அப்படின்னா, அவ ஆத்மா ராமாக, இது தன்னையே தன்னுடைய சுகத்தை மாத்திரமே நினைச்சிட்டு இருக்கிறவா, அவள்லாம் குரு துரோகிக்கு சமானமாக இருந்திருக்கிறவா, கிருதஜதை இல்லாதவர்கள் அவள்லாம், இப்படி மூணு விதமான மூணு கேட்டகரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அர்த்தம் அப்படின்னா, நாகந்து சக்கியா பஜதோபி ஜந்தூனு பஜாம் யமீஷாம் அனுவத்தி விருத்தையே யதாதனோ லப்ததனே வினஷ்டை தச்சிந்தையான்யன் நிபுரதா நவேதன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நான் மூணாவது கேட்டகரியை சேர்ந்தவன் இல்லை. யார் என்ன அடைகிறாளோ அடைகிறவாள் தான் அகம் பஜாமி, நான் நிச்சயம் அவளை அடைகிறவனாலதான் நான் இருந்துருக்கேன் நானு. அதோடு இல்லாத என்னிடத்துல உண்மையான பக்தி இருக்கிறவள விஷயத்துல அவ சொல்லிதான் செய்யணும்ன்றது கிடையாது, அவளுக்கு எதாவது நல்லா பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன் நானு. சரி, அப்ப நீ இப்படி விட்டுட்டு போயிட்டே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த பணத்தினுடைய அருமை சில பேருக்குதான் தெரியும். எல்லாருக்கும் அந்த பணத்தினுடைய அருமை தெரியாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் அந்த பணத்தினுடைய அருமை தெரியும். அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருந்து இவன் செலவு பண்ணியிருந்தாருனாக்கா அந்த பணத்தினுடைய அருமை இவனுக்கு தெரியாது. சாதாரணமா இவனே ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு அதனாக பணம் இல்லாதவனாக இருந்து பணத்தை சம்பாதிச்ச பிற்பாடு அந்த பணம் காணாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா அவனுக்கு ரொம்ப துக்கம் வரும். அந்த மீண்டும் அந்த பணம் கண்டுபிடிச்சு ஒருத்தன் கொடுத்துட்டான்னா அப்பாவாக சந்தோஷம் இருந்துருக்க, அதுக்கு சமானம் வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் உங்களை பொறுத்த வரைக்கும், இப்ப புல்லாங்குதல் ஊதின உடனே நீங்க எல்லாரும் ஓடி வந்துட்டோங்களோ, வந்த உடனே தனமே இல்லாத வாழ்க்கை தனம் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துட்டு உங்களுக்கு வாஸ்தவம் தான். ஆனா இந்த சந்தோஷம் நிலையா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் வரேன், எங்க இருந்தானோ ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாக்க, எனக்கு அந்த பணத்தினுடைய சிரமம் தெரியும், கஷ்டம் தெரியும். ஆட்டோக்காரன்னு கேட்கிறேன், ஆட்டுக்கு வரத்துக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்னா, 80 ரூபாய் கொடு, 90 ரூபாய் கொடுன்னு கேட்கிறான். சரி, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, எனக்கும் ஒன்றும் சிரமம் இல்லை, ஆகையில நடந்தே போயிடுவோம்ட்டு நான் பட்டு போயிடுறேன். இதே பசங்கள்லாம் என்ன பண்றது, நம்மள மாதிரி பணம் கஷ்டம் பார்க்காத பசங்க, அவன் ஆட்டோக்காரன் 80 ரூபாய் கேட்கறான்றத கூட கேட்காத வாசல்ல வந்து ஆட்டோல இறங்கிட்டு அப்ப ஆட்டோக்காரனுக்கு பணம் கொடுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பசங்கள். இப்ப என்ன சொல்லி சொல்ற, அப்ப அதுக்கு பணத்தினுடைய அருமை அவ்வளவு தூரம் தெரியுமா? இப்ப அந்த மாதிரிதான் பெருமாளுடைய அருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அந்த பணத்தினுடைய அருமையை தெரிஞ்சுக்கிற மாதிரிதான். அதனனாக இருக்கிறவன் தனமே இல்லாதவன் பணத்தை பெற்ற பிறகு அந்த பணம் காணாத போயிட்டு மறுபடியும் கண்டான்னாக்கா, அப்போ பணம் கிடைச்சிடும், அப்போ ஒரு சந்தோஷம் ஏற்படுற, அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்து மறைஞ்சு போனே தவிர உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுறதுக்காக நான் பண்ணலை. யதாதனோ லப்ததனே வினஷ்டே தச்சிந்தையா அன்யன் நிபர்தோ நவேத, அதையே நினைச்சிட்டு வேற எதை பத்தியும் நினைக்காமல் இருக்கானோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் என்னையே நினைக்கிறோம். ஏவம் மதர்த்தோஜித லோகவேதஸ்வானாம் யோகோ மை அனுவத்தையே பலாகா மயா பரோட்சம் பஜதா திரோஹிதம் மாசூயிதம் மார்கத தத்ரியம் பிரியா. இதுக்காக என்னிடத்துல நீங்க கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோஷத்தை ஆரோபணம் பண்ணாத. என்னிடத்துல இல்ல அசூயன்றது என்ன, இல்லாத தோஷத்தை அதை ஏறிடுவதற்கு அதுதான் வந்து அசூயன்றது. பெருமாள் கண்ணனுக்கு இந்த கோபியர்களிடத்துல பிரீத்தி இல்லை அதனாலதான் அவன் மறைஞ்சு போயிட்டான்னு சொன்னாக்க அது இல்லாத ஒரு குணத்தை பெருமாளிடத்துல ஆரோபிக்கிறதா ஆறுது. அந்த ஆரோப்பணம் வாண்டாம். உங்களிடத்துல நான் எப்பவும் பிரீத்தியோட தான் நான் இருந்துருக்கேன், ஆகையால நீங்க மனசுக்கு சிரமப்பட வேண்டான்னு. நபார ஏகம் நிரபத்திய சங்கயுஜாம் சுசாது கிருத்தியம் விபுதாயுஷா பிவகாம் யமாபஜன் துர்ஜரகேக சிங்கலாக சஞ்சித்ய தத்ரா தத்ரா பிரதிஜாது சாதுனாக. நீங்க எல்லாரும் என்னையே நினைச்சுண்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று கண்ணன் அனுகிரகம் பண்றேன். இதை கேட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. ஆகையால இதுக்கப்புறமா ராசக்கிரீட ஆரம்பிக்க போறது. அந்த ஸ்ரீரத்னங்களோட கூட அந்த ராசக்கிரீடையினுடைய வைபவத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதாஸ்கீட்ட சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேச்சாரிய